యాముష్యతాం త్రివిధత ఆపమయే నిదాయే మాయా విశేష జనికాసు మరీచికాసు సంస్కృత శౌరి చరణా చరణావని త్వం శయా స్వయం భవసి నశ్చరమే కుమార్చే. శ్లోకం 960. యాముష్యతాం త్రివిధత ఆపమయే నిదాయే మాయా విశేష జనికాసు మరీచికాసు సంస్కృత శౌరి చరణాచరణావని త్వం శయా స్వయం భవసి నశ్చరమే కుమార్చే. శరణావనియం ఎంపెరుమానుడి திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க சம்ஸ்கிருஷ்ட சௌரி சரணா எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருவடியை தொட்டுண்டே இருக்கார். அதனால எம்பெருமானுடைய திருவடியுங்க இருந்துட்டு திருவடியை எங்களுக்கு காட்டிட்டே இருக்க. ஏன் தெரியுமா, நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், நாங்கள் கஷ்டப்படுறோம். எப்படி யாமுஷ்யதாம் திரிவிததா ஆபமயே நிதாகே மாயா விசேஷ ஜனிதாசு மரீச்சிகாசு. இந்த லோகம் பேட்ட லோகம் பிராகிருத லோகம், பிரகிருதினால உண்டானது. பிரகிருதியில என்ன இருக்கு, சத்துவம் ரஜசு தமசுன்னு இருக்கு. ஆக இந்த சத்துவம் ரஜசு தமசு இவர்களோட கூடின இந்த பிராகிருதமான லோகத்துல எல்லா பொருள்களும் சாத்விகமாகவும் ராஜசமாகவும் தாமசமாகவும் மூன்றும் கலந்ததாக இப்படி நிறைய இருக்கு. முக்க சாத்விகமான வஸ்துவை இதுவே கிடையாது. அந்த வஸ்துகளை பார்த்தா நமக்கு என்ன பண்றது, ஒவ்வொன்றையும் அடையணும். நமக்கு சம்சாரத்தில் ஈடுபாடு நிறைய உண்டாருது. ஒருத்தன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் இருந்தா அவன் நினைக்கிறான் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறான். கல்யாணம் ஆறுது, கல்யாணம் ஆனது கூட கொஞ்ச நாள் கழிச்சா நமக்கு குழந்தை பிறந்தா தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறான். குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைய வாசிச்சு வீச்சு எல்லாம் வந்து அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கலையேன்னு கவலை. அப்புறம் உத்தியோகம் கிடைச்சா அவனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலை. கல்யாணம் ஆனா மறுபடியும் பேரன் பிறக்கலையே கவலை. இப்படியாக மேல மேல ஆசைகள் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டை அப்படி கட்டணும் இப்படி கட்டணும், அதுல என்னென்ன வசதிகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு மேல மேல அதுல ஆசை ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பொருள்களையும் ஒவ்வொருத்தரும் தேடிட்டு போனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா, கிடைக்கிறது இல்லை. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா திருவிதத்த ஆபமயே நிதாகே, பெரும் கோடை மாதிரி இருக்கு. பெரும் கோடையில எப்படி இருக்கும் கேட்டா நல்ல மத்தியானம் நல்ல வெயில் காயறது 8 மணிக்கு அந்த பெரும் கோடையில அந்த மணற்பாங்கான இடங்கள்ல போய் நாம பார்த்து போய் நின்று பார்த்தோமே ஆகியன் அந்த மணல்ல என்ன தெரியும், காய்கறியில ஜலம் இருக்காது. அப்போ அந்த மணல்ல தூரக்கு ஜலம் ஓடுறாப்புல அதான் தெரியும். இது காணல் நீர் பேர் இதுக்கு, மரியச்சிகான்னு சொல்லுவார். காணல் நீர் அதை பார்த்த உடனே இந்த காடுகளில் என்ன பண்ணுவோம், இந்த மான்கள் சாபம் தாங்காமல் கஷ்டப்பட்டு ஆத்தங்கரைக்கு ஓடி வரும். ஓடி வந்து தீர்த்தம் பருகலான்னு பார்ப்போம் தாகத்தினால. கரையில் நின்று பார்த்தாக்க ஒரே மணல் காடு, ஒரே திகு திகு திகுன்னு தெரியுறது. அவர் கால் வரலாம் தூரத்தில் பார்த்தாக்க ஒரு ஜலம் ஓடுறது மாதிரி தெரியுறது. உடனே விழுந்து அடிச்சுட்டு சூடு தாங்காமல் பொறுத்துக்கிண்டு வேகமா அந்த மான் குட்டி மான் என்ன பண்ணும், அந்த காணல் நீரை பருகிறதுக்காக ஓடும். ஓடி அவ்வளவு தூரம் போன உடனே அங்க பார்த்தா அங்க நீர் இருக்காது. உடனே அப்படி நிமிந்து பார்க்கும், நிமிந்து பார்த்தா இன்னொரு கால் பள்ளம் தூரத்துல அங்க தண்ணீர் ஓடுறாப்புல இருக்கும் காணல் நீர். தெரிஞ்சா உண்மையான தீர்த்தம் இல்ல, அதுல மயங்கி போய் போய் மயங்கி கடைசியில திண்டாடும். அதுபோல இந்த உலகத்தில் இருக்க முடியுமான இந்த பிராகிருதமான வஸ்துக்கள் இருக்கு. இது விஷயங்களை நாம் ஈடுபட்டு சில பேர் சில சமயம் கிடைக்கிறது, சில சமயம் கிடைக்காமலும் போறது. அதனால அதை அடையணும் அடையணும்னு ஆசை அதிலேயே வியாமுஷ்யதாம், அதிலேயே மயங்கி கிடக்கும் நாங்கள். அப்படி மயங்கி கிடக்கிற முடியான எங்களுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா சரணாவனித்வம், பெருமாளுடைய திருவடியை தொட்டு நீ காட்டுற. தெரிஞ்சா பெருமாள் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அவனே மாமேகம் சரணம் பிரஜா அப்படிங்கிறான். சீனிவாசன் தன் திருவடியை காட்டுறான், காட்டி மாமேகம் சரணம் பிரஜாங்கிறான். என்ன சரணடைஞ்சானா இந்த சாம்சாரிகமான கஷ்டங்கள்லாம் எல்லாம் தொலைகின்றான், நீ மோட்சத்தை அடையலாம். ஆக தர்மார்த்தம் மோட்சங்கிறதுல மோட்சங்கிறது உயர்ந்த தத்துவம். அந்த மோட்சத்தை பலத்தை அடையணும்னாக்க என் திருவடியை வந்து அடையங்கிறான். அதே இன்னொரு இடத்துல மாமேவே பிரபஞ்சந்தே மாயாமேதாம் தரந்திரே, நாம் இந்த மாயையில் ஈடுபட்டு மாயன்னா பிரகிருதி, பிராகிருதமான விஷயங்கள் ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டு அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அப்பே ஏற்பட்ட மாயை தொலைஞ்சு நாம் பிரம்மாதனுடைய அதை என்ன முடியுமோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன சொல்றான், மாமேவையே பிரபஞ்சந்தே மாயாமேதாம் தலஞ்சியேங்கிறார் கண்ணன் கீதையில. யார் என்று பிரபஞ்சம் பண்றாளோ அவாதான் இந்த பிரகிருதி மாய தாண்டி மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால கண்ணன் கீதையில சொன்ன பிரகாரம் நீ என்ன பண்ற, அப்பேற்ற மாயையெல்லாம் போக்கி மோட்சத்தை அடையணும்னு சொன்னியானாக்க அந்த மோட்சத்தை அடையணும் என்ன பண்ணு தெரியுமா, இந்த பெருமாளுடைய திருவிடிய அட என்று நீ என்ன பண்ணிருக்கேன், அது தொட்டு காட்டிண்டு ஸ்வயம் பவசினேமார்த்தேன், எங்களுக்கு பெருமார்த்தகாமங்களால அடையக்கூடிய எல்லாம் அடைஞ்சு எல்லாம் அடையாமலும் திண்டாடி கஷ்டப்பட்டு இருக்க முடியாத எங்களுக்கு நீ என்ன பண்ற புமர்சத்தை காட்டுற. என்ன புமர்சம், சரமே புமர்சம், சரமே புமர்ச்சேங்கிறார். அது கடைசி புருஷார்த்தம் எது, மோட்சம். அந்த மோட்சமா ஆனந்தம் மோட்சம் ஆனந்தம் கிடைக்கணும்னு சொன்னாக்க நீ என்ன காட்டுற, இந்த எம்பெருமானுடைய திருவடியே அடை அப்படின்னு திருவடியே காட்டுகிற, அதை தொட்டு காட்டுற. நீ தொட்டு காட்டினா அந்த திருவடியை அடையணும், அந்த திருவடியை அடைஞ்சா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா மேல நிற்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானை நாம் பிராப்தியமான எம்பெருமானை நாம் அடையக்கூடிய மகாபாகியம் கிடைக்கும். அது எப்படி அடைவது அப்படின்னாக்க பாதுகா தேவி தான் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து நமக்கு திருவடியை காட்டி பெருமாளத்தில் ஈடுபாடு உண்டாக முடியாது நம்ம காப்பாத்துறோம். அதனால பாதுகா தேவி நீ இப்படி சம்சாரத்தில் அல்லல் பட்டு கொண்டு தவிக்க முடியாத எங்களுக்கெல்லாம் நீ மோட்சார்த்தமான பதம் பலங்களை அடைகிறதுக்கு வழி என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடியை தவிர வேற இல்லை தெரிஞ்சுதான். கண்ணன் கழனை காட்டும் மறுப்புங்கிறார் தெரிஞ்சா, எப்படியானாலங்கை திருவடியை காட்டுறானோ அந்த மழை காட்டுறதோ அதே மாதிரி பெருமாளுடைய திருவடிய பாதுகா தேவியை காட்டி நம்ம எல்லாம் ஒய்வதற்கு வழியை காட்டுகிறாய். ஆகையினால ஸ்வயம் பவதி நரமே மார்ச்சே, அதனால நாம் நம்முடைய முயற்சினால எதுவும் முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிற காலத்தில் பாதுகா தேவியானவள் நமக்கு பெருமாளுடைய திருவடியை காட்டி அதன் மூலமாக மோட்சார்ந்த ஐஸ்வர்யத்தை நீ அடையலாம் அப்படின்னு சொல்லி காட்டுவதனால நாம எல்லாம் என்ன பண்றோம், பாதுகா தேவி ஒன்ன வந்து அடைஞ்சு ஒன்ன நாங்கள் சேவிக்கிறோம், அதனால ஒன்ன விட்டா எனக்கு மோட்சம் இல்லை, அதனால மோட்சத்தை கொடுக்கிறவள் ஆறு அப்படின்னா பாதுகா தேவி தான் ஆச்சாரிய ஸ்தானத்தில இருந்து நமக்கு எல்லா காரியங்களையும் பண்ணுகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் நினைத்து சுவாமி ஒரு ஆறுதல் பெறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் விஷயவா குரையா நிபக்தான் தீனானுஜனார்தன சதாவ நிசத்வதஸ்தாம் காயக்ரமேண பவதி பரிகிரிஷ்ய மௌளௌ காலேன மோசி தின கிருபயா சநாதா. ஸ்லோகம் 961. அச்சேத்யயா விஷயவா குரையா நிபக்தான் தீனானு ஜனார்தன பதாவ நிசத்வதஸ்தாம் காயக்ரமேண பவதி பரிகிரீஷ்ய மௌளௌ காலே நமோ சேதினஹ கிருபயா சநாதா. ஏ ஜனார்தன பதாவணி, பதாவணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிறவள் பதாவணி பாதுகா தேவி. யாருடைய அப்படின்னா இந்த இடத்துல ஜனார்தன பாதுகா தேவி, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு திண்டாடிட்டு இருக்கா, சம்சார சாகரத்தில் ஆட்டுன்னு முழிக்கிறான், அவளெல்லாம் காப்பாற்றணுங்கிற எண்ணம் உடையவன் எம்பெருமான் தெரிஞ்சுதான். அதனால தீமையை போக்கி நல்லதையை கொடுக்கிறவன் எம்பெருமான், அவனுடைய பாதாவணி நீ ஜனார்தன பாதாவணி. அப்பேட்டு பாதுகா தேவி நீ எங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா கிருபையா ஆசநாதாம், ஐயோப்போ நல்ல வழிகள் எவ்வளவோ இருக்க அது எல்லாம் விடாமல் இந்த மாயில பிரகிருதியில சம்சார சாகரத்தில் நுழைஞ்சு எல்லாம் என்ன பண்றது அது போலும் இது போலும் ஆசைப்பட்டுக்கிட்டு நல்ல வழியை தேடாமல் அப்படியே மூழ்கி கஷ்டப்பட்டு கிடக்க சில பேரும் அவைகளெல்லாம் பார்த்தவொடனே அவனுக்கு கிருபை சுரக்கிறது, ஐயோ பாவம் அவளெல்லாம் என்னைக்கு இப்படி உஜீவிப்பான் என்ன வழி பண்றது அப்படின்னு நினைக்கிறவள் நீ. அப்ப ஏற்பட்ட பகவதி நீ என்ன பண்ற, சத்வதஸ்தாம் கோவில்ல போனா என்ன பண்ணுவான், முதல்ல நமக்கு ஜடாரி சாதிப்பான், ஜடாரி சாதிச்சு பிரசாதங்கள் எல்லாம் கொடுக்குறான் இல்லையா. ஜடாரி சாதிச்சு ஜடாரி எப்படி சாதிக்கிறான், ஆகாசத்துல உஷாரத்தை தூக்கி நம்ம தலைமையில ஒருத்தருக்கும் சாதிக்கிறான். அதனால நீ என்ன பண்ற, மேல ஆகாச உஷரத்தை உயரக்க இருந்து ஒவ்வொரு கலையிலையும் வந்து நீ உட்காடுற, அப்படி உட்காந்து என்ன பண்ற, எங்களை வலையில மாற்றிட்டு இருக்கும், எங்களை நீ நீக்கி எங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ற. நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், அச்சேத்யா விஷயவாகுறையா நிபத்தான், நாங்கெல்லாம் விஷயவாகுறையா, விஷயம் ரூப ரசகந்த ஸ்பர்சங்கள் விஷயம், அதாவது கண்ணு கண்டத்தை பார்த்து ஓடுறது, காது கண்டத்தை கேட்டு ஓடுறது, தெரிஞ்சா நாக்கு கண்டத்தை சாப்பிட்டு அதுலேயே ஆசைப்பட்டுருக்கு. இப்படியா ஒவ்வொரு இன்ஜினியர்களும் ஒவ்வொரு வழியில இவனை பிடிச்சி வைக்க இழுத்துட்டு இருக்கு. இப்படி அதுல அதுல மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீண்டு பெருமானை சேவிச்சு பெருமான நல்ல அடையுங்கிறது முடியல. அப்படி கஷ்டப்பட்டுருக்கான எங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு பெருமான சேவை சன்னதிக்கு வந்து நாங்கள் சேவிச்சோமையாக அப்ப எங்க தலைமையில வந்து நீ உட்கார்ற சடாரி சாய்க்கிறான். சடாரி சாய்ச்சா பெண்ணத்துவாதி பெருமாள் உங்களுடைய தலையிலையும் பாதுகா தேவியார்கள் வந்து நமக்கு உட்கார்றான். அப்படி உட்காந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சம்சாரமாக வலையில மாட்டிண்டு வெளியேற முடியாம தவிக்கிற முடியான எங்களை கஷ்டப்பட்டு இருக்க முடியாத எங்களை நாங்கள் தீனானு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நல்ல வழி எதுவும் தெரியாமல் திண்டாடுறோம். அப்பேற்பட்ட எங்களை காலேன அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு அந்த கஷ்டங்களை போய்ச்சி நீ காப்பாத்துற. ஒரு வலையில ஆட்டணுட்டா என்ன பண்ணும், மெதுவா தலை வெளியில இருந்ததுன்னா வெளியே தலைமையில பிடிச்சி மெதுவா தூக்குவான். தூக்கி எந்தெந்த வலை எங்கெங்க சிக்கன் இருக்கோ கை கால உடம்புல அதெல்லாம் ஒன்னு ஒன்னா தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அவனை வெளியில விட்டுக்குவான் இல்லையா. அத மாதிரி வலையில இருக்கும் எங்களை காப்பாத்துறதுக்காக நீ என்ன பண்ற, தலைமையில வந்து உட்காந்து தலையை புடிச்சு தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா வலைய தள்ளி விட்டு நல்வழிப்படுத்துற. அதாவது நாம் தினந்தோறும் பெருமாள் சேவைக்கு போனாக்க பாதுகாதியோட சடாரியை நான் வாங்கிக்கிறோம். சடாரியை வாங்கிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சத்துவகுணம் வளர்றது. சத்துவகுணம் வளர்ந்த உடனே நமக்கு கூடுமான ஒரு தவறான விஷயம் இதுவரை நம்ம போயிட்டோம், இனிமேல் நல்வழியிலே இருக்கணும். அதாவது மார்க்கம் பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் ரெண்டு தினசம். பிரவிற்த்தி மார்க்கிறது அந்தந்த ஆசையில ஈடுபட்டு அந்தந்த சுகத்துல ஈடுபட்டு அதுலேயே நுழைஞ்சு இருக்கிறது பிரவிற்த்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கிறது இவையெல்லாம் நிச்சயமானது இல்லை, உறுதியானது இல்லை, எப்போது நமக்கு சேமத்தை கொடுப்பவை இல்லை. அதனால நாம் அதெல்லாம் ஆசையை விட்டு திரும்பி நல்வழியில பகவத் விஷயத்தில் ஈடுபடணும் அப்படிங்கறது நிவர்த்தி மார்க்கம். அப்படி நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபடாதெல்லாம் நீ என்ன பண்ற, நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபடியா பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா எங்க தலையில உட்காந்து தெரிஞ்சா. ஆக பெருமாளுடைய பெருமாள் இடத்துல போய் அந்த பாதுகாதியனுடைய சடாரியை நாம் சாய்ச்சின்றோமே ஆகி அது கிரமேண கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றது, நம்ம தலைமையில உட்காந்து அந்த வலையெல்லாம் நமக்கு பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கும் ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழித்து பகுதியத்தில் ஈடுபடுமையாக நம்ம பண்ணி கடைசியில் என்ன பண்றது, மோசி அந்த வலை வலையிலிருந்து, அதாவது பிரவிற்த்தி மார்க்கத்தில் மாட்டிட்டு திண்டாடுற வலை இருக்க அந்த வலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சு நிவர்த்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்து நமக்கு காலக்கிரமேண மோட்சத்தை கிடைக்கும்படியாக பண்ணுகிறாய். அதனால கஷ்டப்படுகின்றவர்களை காப்பாற்றுறவள் நீ ஒத்தி தான் என்று சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறபடி. சம்பாயிகா சரணையோர் மணிபாதரட்சே தேவஸ்ய ரங்க வசதே லீதானுத்வம் கஷ்டம் நிவாரயிதுமர்ஹதியோ ஜயந்தி மாதஸ்வயம் குணகணேஷு மமாபராதம். ஸ்லோகம் 1062. சம்பாயிகா சரணையோர் மணிபாதரட்சே தேவஸ்ய ரங்க வசதே தெய்தானனுத்வம் கஸ்வாம் நிவாரை துமர்ஹதியோ ஜெயந்தி மதஸ்வயம் குணகணேஷு மமாபராதம். மணிபாதரட்சே மாதா எம்பெருமானுடைய ரத்னமயமான பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவள் அம்மான்னார், நீ எனக்கு தாய் அல்லவா, அதனால நீ என்ன பண்ண, நீ எப்பேற்பட்டவள் எம்பெருமான்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறவள். சம்பாயிகா சரணயோ எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் நீ தாங்கிட்டு இருக்க, அது மாட்டுமா பாதுகா நாயகியா இருந்து எம்பெருமானுடைய திருடிகள் அப்பப்போ பிடிச்சு விட்டுருக்கேன். அதனால தேவஸ்ய ரங்கவசதே தெய்தானுத்வம் ரங்கராஜா இருக்கானே திருவரங்கத்தில் குடி கொண்டிருக்கும் நான் ரங்கராஜா அந்த ரங்கராஜாவுக்கு நீ எப்படி தெய்தாத்வம் வல்லத பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர் பெருமாளுடைய அந்தரங்க மகிழ்ச்சியாக நீ இருக்கிறாய் இல்லையா அப்படி இருக்கிறதுனால நீ சொல்றபடியெல்லாம் பெருமாள் கேட்பான் என்ன இந்த வலையிலேருந்து குற்றவரையிலேருந்து நீக்கி எடுத்து அப்புறம் என்னை வசப்படுத்தி என்னை நல்வழிப்படுத்தி என்னை காப்பாற்றுவதை விட சுலபமான வழியின் கஸ்வாம் நிவாரைதம் அருகதி யோஜயந்தி மதஹாசயம் குணகணேஷு மமாபராதாம். ஒரு காயம் பண்ணம்மா நான் எத்தனையோ குற்றங்களை பண்ணிருக்கேன் நீ என்ன பண்ணணும் என்னுடைய அபராதங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் ஒரு அபராதமாக பொருள்படுத்தக்கூடாது அப்படின்னு எம்பெருமாடு விஞ்ஞாபகம் பண்ணணும். ஏன்னு கேட்டாக்க எம்பெருமானுக்கு வாத்சல்யம் தெரிஞ்சா க்ஷமா கருணைன்னு சொல்லக்கூடியதான கல்யாண குணங்கள்லாம் நிறைய இருக்கு. சௌசீல்யம் சௌலபியம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த குணங்கள்லாம் எப்ப பயனுடையதாகும் அப்படின்னு கேட்டாக்க சமய பொறுமைன்னு சொன்னா பெருமையை ஆற்ற காட்டுறது யார் குற்றவாளியோ அவங்கிட்டதான் பெருமாள் பொறுமை காட்டணும் இல்லையா. குற்றம் இல்லாதவங்கிட்ட பொறுமை காட்டி என்ன பிரயோஜனம். வாத்சல்யம் வாத்சல்யம் சொன்னாக்க இந்த தோஷத்தோட இருந்தாலும் கூட ஒதுக்கி தள்ளாமல் அன்பு காட்டணும் இல்லையா. அதனால ஒதுக்கி தள்ளக்கூடியதில் இருக்கிறதாரு நான் தான் அபராதிகளான் நான். ஆக எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்கு சமா வாத்சல்யம் முதலிய கல்யாண குணங்கள்லாம் இதெல்லாம் பயனுள்ளதாக ஆகணும்னா பெருமாள் என்ன பண்ணணும் இன்போன்ற பெரும் குற்றவாளிகள் எல்லாம் மன்னித்து தன்னோட சேர்த்து அழைச்சிக்கணும் எங்களை காப்பாற்றணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் குற்றங்களாக மனசார நினைக்காமல் தன்னுடைய குணங்களோடு சேர்த்துண்டு எம்பெருமான் என்னை காப்பாற்றணும். அப்படி காப்பாத்து இல்லைன்னா வேற வழி இல்லை நம்ம குழந்தைகளை காப்பாத்துறா வேற ஆறு இருக்கா என்று நீ வாதம் பண்ணி பெருமாள்கிட்ட சொன்னா அது தடுக்கிறதுக்கு யார் சாமர்த்தியம் யாருக்கு சமர்த்தியம் இருக்கு ஒத்துழை தடுக்க முடியாது. அதனால எம்பெருமான் என்ன பண்ணுமா உங்கள்கிட்ட இருக்கிற பிரீதியினால குழந்தை பண்ண அபராதத்தை மன்னிக்கணும்னு நினைச்சு உடனே மன்னிச்சிருவான். அதுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். ஆக அம்மா நீதான் என்னை காப்பாற்றணும் குற்றங்கள் எல்லாம் குணமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக பெருமாளை நீ பிரார்த்திக்கணும். பெருமாளை வேண்டினா பெருமாள் கண்டிப்பா என்னை குழந்தையை காப்பாற்றுவான். அதனால உன்னுடைய சிபாரிசினால என்னுடைய விரோதங்கள் என்னுடைய பண்டிகையான குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவளெல்லாம் குணமாகவே ஏற்று என்ன போயிட்டு போறதும் ஒதுக்கி தள்ளும்படியாக பெருமாளை பண்ணி என்னை காப்பாற்றும்படியா பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னிடத்துலதான் இருக்கம்மா என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. கிம்பா பவிஷ்யதி பரம் கல்ஷைக விருத்தே ஏதாவதாத்தனுபஜாதமேகசாமே ஏகம் ததஸ்தி யதி பஷ்யதி பாதுகேதே பத்மாசஹாய பதபங்கஜ போகசாம்யம். ஸ்லோகம் 963. கிம்பா பவிஷ்யதி பரம் கல்ஷைக விருத்தே ஏதாவதாத்தனுபஜாதமேகசாமே ஏகம் ததஸ்தி யதி பஷ்யதி பாதுகேதே பத்மாசஹாய பதபங்கஜ போகசாம்யம். பாதுமாதேவி கேட்கிறா சுவாமியே நீ ரெண்டு கேட்டீரோ அதெல்லாம் பண்ணிவிட்டேன் எம்பெருமான்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணி பெருமாளுடைய குற்றங்கள் எல்லாம் அது பொருட்படுத்தாமல் அதே குணம் பண்ணா எப்படி சந்தோஷப்படுவரோ அத மாதிரி குணத்துக்கு இந்த கெட்ட பாவங்களால உன் விஷயத்துல அதிக மன வருத்தப்படாமல் இருக்க முடியாது பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சாச்சு. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுவானா உமக்கு வேண்டியதை கேளும் கேட்டது பெருமாள் சங்கடிப்பார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன நான் கேட்க போறேன் அப்படிங்கிற சுவாமி கிம்பா பவிஷ்யதி பரம் கல்ஷைக விருத்தே. நான் எப்பேற்பட்டவன் கல்ஷைக விருத்தி எப்போதும் பாபமே பண்றவன். பாபசப்தத்துக்கு பாபம் புண்ணியம் ரெண்டும் அர்த்தம் நமக்கு. அதனால நான் எத்தனையோ பாபங்களையும் பண்ணியிருக்கேன் எத்தனையோ புண்ணியங்களையும் பண்ணியிருக்கேன் இதனால எத்தனையோ கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கேன், எத்தனையோ சுகங்களையும் அனுபவிச்சிருக்கேன். ஏதாவதாத்தன்பாசமனேகசாமே, எனக்கோ வயசாச்சு, ஆச்சு, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கேன். இப்பேற்ற இவ்வளவு நாள் காலத்துல எனக்கு உண்டாகாதது எதுவுமே இல்லை, தெரிஞ்சுதா. எல்லா விதமான சுகங்களையும் ஏதோ சுகங்களை அனுபவிச்சிருக்கேன், அதே மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கேன். அதனால பாவ புண்ணியங்களால் ஏற்படக்கூடியவை எல்லாம் என்ன உண்டோ இத்தனையும் அனுபவிச்சாச்சு, தெரிஞ்சுதா. இனிமே நான் எதை கேட்க போறேன், ஆனா ஒன்னு இருக்கு, அதை கேட்கறேன், அதை கொடுக்க முடியா பண்ணு அப்படி என்ன பெருமாள் தேசிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஏகம் ததஸ்தி எரிவைஷதி பாதுகேத்தே, நீ பாதுகா தேவியே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எனக்கு கிடைக்க வேண்டியது வேற ஒண்ணும் இல்ல. ஏகம் ததஸ்தி, அது அப்பேற்றது ஒசந்தது, அப்பேற்ற மகாபாக்கியம் என்னதோ அது கிடைக்கும், அது ஒண்ணு எனக்கு கிடைச்சா போரும்மா அப்படின்னார். அதுக்கு என்ன சொல்ல அப்படின்னா, சொல்றது என்ன, எரிவைஷதி நீ பூர்ணமா என்ன கடாட்சிக்கணும், கண்ணால பார்க்கணும், அப்படியே மனசாலையும் சரி என்ன கடாட்சிக்கணும், கடாட்சிச்சு நீ விரும்புவது உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அனுகிரகிக்கணும், அனுகிரகிச்சா எனக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னார். சரி அனுகிரகிக்கிறேன், என்ன ஒன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தேசியம் செய்கிறார், பத்மாசகாய பதபங்கஜபோக சாமியம். எம்பெருமான் எப்படி இருக்கான், பத்மாசகாயம் மகாலட்சுமியோடு இருக்கான், சந்தோஷமா எப்போதும் இருந்துட்டு இருக்கான். சந்தோஷமா இருக்கிற காலத்துல அவன் திருவடியை நீ கைங்கிற பண்ணிருக்கேன், பத்மாசகாய பதபங்கஜ. அவன் திருவடி எப்படிப்பட்டது, தாமரை போன்ற மென்மையான அழகான திருவடி, கமகமகம் வாசிக்கிறது தாமர மனம். அப்பேற்ற திருவடிக்கு நீ எப்போதும் கைகறி பண்ணிண்டு அதே தாங்கிண்டு அதனுடைய சுகத்தையே நான் அனுபவிச்சிருந்திருக்கேன். எப்படியானால் அந்த எம்பெருமானுடைய திருவடியோட சேர்ந்து என்ன எந்த விதமான துக்கம் இல்லாமல் எப்போதும் ஆனந்தத்தையே அனுபவிச்சுண்டு நீ சந்தோஷமா இருக்கிறாயோ, அதே மாதிரி எனக்கும் பெரும்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கேட்டு ஏற்பட்டு நீ எப்படி எம்பெருமானுடைய திருவடியை அனுபவிச்சு போகத்தை அனுபவிக்கிறாயோ அதே மாதிரி போகம் எனக்கும் வரணும். அது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்காது பாக்கி, அதையும் நீ அனுகிரகிச்சிட்டியானாக்க எனக்கு வேற ஒண்ணும் கவலை இல்லம்மா, அதனால கட்டாயம் நீ அதை அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். விவித விஷய சிந்தா சந்ததாவிஸ்திரம் மாம் ஜனித கருஷமேச்சம் தேவி துர்வாசனாபிஹி பத சரிசதியோஸ்வம் பாதுகே ரங்கவர்த்து பரிமள பரிவாகை பாவனேர்வாதயே தாஹ. ஸ்லோகம் 964. விவித விஷய சிந்தா சந்ததாவிஸ்திரம் மாம் ஜனித கருஷமேச்சம் தேவி துர்வாசனாபி பதசரசதியோஸ்வம் பாதுகே ரங்கபர்த்து பரிமள பரிவாகை பாவனேர்வாசையே தாஹ. பாதுகாதேவி சுவாமி தேசியனை பார்த்து கேட்கிறா, நீர் இந்த பாவங்களெல்லாம் மறைச்சு எனக்கு போக சாமியத்தை கொடுக்கணும், அதுவும் நான் எப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி போகசாமியம் போகணும் அப்படிங்கிற பாபத்தெல்லாம் பெருமாள் போக்கினாலும் கூட இந்த பாப வாசனை விடாத, வெங்காய கூடிய எவ்வளவு அலம்பி வச்சாலும் அதுக்கு தலையை வச்சுட்டு படுத்துருமானா வெங்காய வாசனை அடிக்கும். ரோஜா பூ கூட எத்தனை அலம்பி வச்சாலும் அதை தலையில் வச்சுட்டு படுத்துருந்தா ரோஜா பூ வாசனை அடிக்கும். அது மாதிரி எத்தனை சம்சயச ஜென்மங்கள் எடுத்திருக்கு, ஒவ்வொரு ஜென்மங்களையும் எவ்வளவோ பாவங்கள் புண்ணியங்கள் காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்க முடியும். அதனால அந்த இருக்க முடியாத கர்ம வாசனை பாப வாசனை இருக்கு. அந்த வாசனை என்ன பண்ணும், இந்த ஜென்மத்தில் பாபத்தை போக்கினாலும் கூட பாகி கொஞ்ச நாள் இருக்கிற காலத்துல அந்த வாசனையினால மறுபடியும் பாவத்தையே மறுபடியும் பண்ண முடியாத தூண்டிகிட்டே இருக்கும். ஆகையினால அந்த பாவ வாசனையும் போனாலும் அது போனாத்தானே மறுபடியும் திரும்பி பாவம் வராமல் இருக்கும். அப்படி இருக்க உங்களுக்கு போகசாமியத்தை இப்பவே கொடுக்கணுங்கிற இதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா பாதுகாதேவி அதுக்கு பதில் சொல்றார். அதுக்குத்தான் நான் சொல்றேன், விவித விஷய சிந்தா சந்ததாவிஸ்திரம் மாம் ஜனித கருஷமீர்த்தம் தேவி துர்வாசனாதி. நீ பாதுகா தேவி, நான் இப்பேற்பட்டவனு எனக்கு என்ன தெரியும், எனக்கு விவித விஷய சிந்தா, பல வகையான விஷயங்கள், கண்ணால பார்க்கக்கூடியது, காதால கேட்கக்கூடியது, நாக்கால் ருசித்து சாப்பிடக்கூடியது, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நுகரக்கூடியதெல்லாம் இருக்கு. அவைகளெல்லாம் நுகர்ந்து நுகர்ந்து எத்தனையோ பாவங்களா நான் பண்ணிருக்கேன். அப்ப ஏற்பட்ட அவைகளெல்லாம் இப்ப நினைக்கிறோம், எல்லாம் நமக்கு வரும். வந்ததுனாக்க இப்ப என்ன ஆகுது, சந்ததாதிஸ்திரம்மா, அது தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து சந்ததியா வரிசையா அந்த பாவ வாசனைகள் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுதான் இருந்துட்டு இருக்கு பண்ணதெல்லாம். அதனால என்ன ஆறுது, ஜனித கருஷமித்தம் தேவி துர்வாசனாதிஹி. அந்த துர்வாசனை என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னாக்க, மறுபடியும் பாவத்தையே பண்ணும்படியாக தூண்டும். ஆக அந்த பாவத்திலேயே மீண்டும் நீ இருந்துட்டு இருக்கீர். அப்படி உம்முடைய பாவங்களெல்லாம் போக்கி ஓரளவு உமக்கு பெருமாளோட சேர முடியா பண்ணுவோம்னு முயற்சி பண்ணா, உன் பாவ வாசனை மறுபடியும் பாவத்தையே பண்ண முடியாத தூண்டுறது தடுக்கிறது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சாதிக்கிறார் சுவாமி, பத சரசியோஸ்வம் பாதுகே ரங்கபர்த்து பரிமள பரிவாகை பாவனே வாசையேசா. பாதுகா தேவி, நீ எங்க இருக்க, பத சரசியோ பாதுகே ரங்கபர்த்து, ஏ பாதுகா தேவி, ரங்கநாதனுடைய திருவடி தாமரைங்கள் நீ இருந்துட்டு இந்த மாதிரி நீ பேசுறீ பேசலாமா, அந்த திருவடி தாமரை இருக்கிறதுனால என்ன இருக்கு உனக்கு அப்படிங்கிட்டாக்க, உங்ககிட்ட வந்தாலே கமகமான வாசனை அடிக்கிறது. சரிஞ்சா வாசனை என்ன, சம்ஸ்காரம் அதுவும் சொல்லலாம், கர்ம வாசனையும் சொல்லலாம், இந்த வந்து சொல்லுவதற்கு வாசனையும் கட்டி மனசுல வச்சுக்கலாம். சரிஞ்சுதான் அப்பேற்பட்ட உங்ககிட்ட வந்தாலேயே ரங்கநாதனுடைய தாமரை போன்ற அழகான திருவடிகள், அப்பேற்பட்ட திருவடியினுடைய வாசனையானது கமகமகமான உன சேவிக்கிச்சு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. சரிஞ்சுதா, அத மாதிரி நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டா, என்ன பெருமாளுடைய திருவடியோட சேர்த்து அந்த எம்பெருமானுடைய திருடி தாமரையினுடைய வாசனை இருக்கேன், அந்த வாசனையானது பரிமள பரிவாகை பாவனை வாசேசாம், அது என் மேல அடிக்கணும். ஆக அந்த நல்ல வாசனையெல்லாம் நம்ம மேல அடிச்சா, ஏற்கனவே இருக்குமே கெட்ட வாசனை இருக்கக்கூடிய கர்ம வாசனை எனக்கு, அந்த வாசனையெல்லாம் தொலைஞ்சு போடும். அது தொலைஞ்சு போட்டா இப்போ நல்ல வாசனையே இருக்கும். நல்ல வாசனையே இருந்தா நல்ல காரியங்களே பண்ண தோணும், பகவானே அனுபவிக்கணும் தோணும். அதனால எப்படியாவது எம்பெருமானுடைய திருடி பக்கத்தில் இந்த சேர்த்து என்னுடைய வாசனையெல்லாம் போக முடியுமாக, எம்பெருமானுடைய திருடி வாசனை திருடி தாமரையினுடைய வாசனை நீ எப்படி அனுபவிக்கிறியோ அத மாதிரி எனக்கும் கிடைக்க முடியாது பண்ணி, அந்த வாசனையினாலே கோடிக்கணக்கான ஜென்மத்தை பண்ண கர்ம வாசனை எல்லாம் இருக்கு, அந்த வாசனையெல்லாம் தொலைய முடியாத பண்ணி, என்ன எம்பெருமானோட சேர்த்து மீண்டும் பாவம் பண்ணாமல் இருக்க முடியாத செய்து, நீ என்ன அந்த போக சாமியத்தை எம்பெருமானோட நீ அனுபவிக்கக்கூடிய அந்த போகத்தை எனக்கு நீ கொடுக்கணும்மா. இதே என்ன தெரிகிறது, என்னுடைய பாவத்தையும் போக்கி பாபவாசனையும் போக்கி எம்பெருமானுடைய போக சாமியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை முக்தனாக ஆக்கிவிடு. ஆக கர்ம கர்ம வாசனை எல்லாம் தொலைஞ்சா அவன் தான் முக்தன். ஆக என்னை முக்தனாக்கி பெரும்பருமானே அனுபவிக்க முடியாத நீ பண்ணு என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சரணம் அதிகதஸ்துவாம் சார்கேண பாதரட்சே சகிருதபி விநியுக்தம் சபரியாதிகாரே புனரபிகசமேனம் அஸ்தமுத்தானேயம் தனமதமுதிதானாம் மாணவானாம் சமாஜே. ஸ்லோகம் 965. சரணம் அதிகதஸ்துவாம் சார்கிண பாதரட்சே சகிருதபி விநியுக்தம் சுத்தபரியாதிகாரே புனரபிகசமேனம் ஹஸ்தமுத்தானேயம் தனமதமுதிதானாம் மாணவானாம் சமாஜே. பாதுகாஜி கேட்கிறா, சுவாமி ஏன் இவ்வளவு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை அவசரப்படுறீர், நீங்கள் கொஞ்சம் பொறுத்து எங்கனால இங்கே இருக்கலாமோ இல்லையோ, என்ன கொஞ்ச நாள் தேங்கிறீங்க பண்ணி நல்ல காரியம்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வரலாமே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி ஜெய்சன் சாதிக்கிறார், சரணம் அதிகதஸ்துவாம் கலகின பாதரட்சே பாதரட்சே எம்பெருமான் திருவடியை பாதுகாக்கிற பாதுகா தேவியே. நீ யாருடைய பாதுகா தேவி அப்படின்னா சாரங்கினா.